ేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తా సదాహృది అస్మద్గురు పరంపరాయే నమః. ఇదివరకం దిక్కు దిశై అప్పుడు ఆకాశత్తినுடைய ஒரு உபாதியினால தெரியறதுதான். அதே மாதிரி சூரிய சம்பந்தம் ஆகாசத்துக்கு வருது, அதனால தெரியறது. கால சம்பந்தம், பரமாத்ம சம்பந்தம், இந்த மாதிரி சொல்லி தனி தத்துவம் என்ன, தனி தத்துவமாக அதை சொல்ல வேண்டாம். பொதுவாக அது வந்து ஆகாசத்தினுடைய இதுவா சொல்லலாமே தவிர்த்து தத்துவமாக சொல்ல வேண்டாம் அப்படின்னு சாதிச்சு முடிச்சார். இதன் பேர்ல திருப்பி சில கேள்விகள் எல்லாம் கேட்கிற ஆவா. இந்த மாதிரி தனி தத்துவமா சொல்ல வேண்டாம் அப்படின்னு நீங்க சொல்றது திருப்பி திருப்பி இதே சொல்றீங்கோ, ஏன் அது மாதிரி சொல்றீங்களோ? அதே மாதிரி இன்னும் சில விஷயங்கள் கேட்கிறோம். என்ன விஷயம் கேட்கிறான்னா, சாஸ்திரத்துல அதாவது வேதத்திலேயோ அல்லது புராணங்கள்லயோ ஸ்மிருதிகள்லயோ திக்க பத்தி இல்லை, சிருஷ்டி கிரமத்திலையும் இல்லை, அந்த மாதிரி லயக்கிர கிரமத்திலையும் இல்லை. சிருஷ்டி பிரகாரத்தை சொல்லும்போது அங்க சொல்லப்பட்டிருக்கணும், அது ஆகாசம் எல்லாம் பத்தி ஸ்பஷ்டமா சொல்லியிருக்கு. அதே மாதிரி லயத்திலையும் தத்துவங்கள் எல்லாம் சொல்லியிருக்கு ஆகாசம் பிராணிகளுக்கு. அதே மாதிரியாக இந்த திக்குக்கு இத மாதிரி சொல்லல, இப்படி சொல்லாததுனால இத வந்து எதுக்கு நாம வந்து அங்கீகரிச்சு தனி தத்துவமா ஏன் அங்கீகரிக்கணும்? தனி தத்துவமாக அங்கீகரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொன்னார். இப்பவும் சாதிக்கிறார் சுவாமி அதை, ஏற்கனவே சொன்னார் இப்பவும் சாதிக்கிறார். இந்த ஸ்லோகத்தினாலே அதை சாதிக்கிறார். இப்ப அதுக்கு மேல ஒரு கேள்வி கேட்கிறாருப்பா. இப்ப நீ வந்து என்ன சொல்ல போற, விஷ்ணு புராணத்துல இந்த மாதிரி இருக்குது, விஷ்ணு புராணத்துல காலத்தை பத்தி ஒரு வாக்கியம் இருக்கு, ரூபாந்தரம் தது த்விஜ கால சஞ்ஞம். த்விஜ பிராமணோத்தமரே, கால சஞ்ஞம் ரூபாந்தரம் தத்துவாந்தரம், காலம் என்கிற பெயரை உடைய தத்துவம் இது அப்படின்னு சொல்லிட்டு காலத்தை பத்தி சொல்றேன். பராசர மைத்ரேயருக்கு உபதேசம் பண்ணும் பொழுது இது சாதிக்கிறார். அதனால இந்த விஷ்ணு புராண ஸ்லோகத்தினால இது தெரியுது. அது மாதிரி காலத்துக்கு வந்து பேதம் தெரியறதோ இல்லையோ, 26 தத்துவம் 27 தத்துவம் சொல்லிச்சே, காலத்தை நாம ஒத்துக்கிறதுக்கு பிரமாணம் இருக்கு. அந்த மாதிரி திக்குக்கு எங்கேயும் பிரமாணமே இல்லையே, இல்லாத பிரமாணத்தை கொண்டு நீ திக்க வந்து அனுமானத்தினால சாதிக்கிறேன் அப்படின்லாம் சொல்றது தேவையில்லை அப்படின்னு சாதிச்சார். அதுக்கு என்ன திருப்பி மேல கேக்குறான், பாணினி பகவான் அஷ்டாத்தியாயம் பண்றார், அதாவது வியாகரண சாஸ்திரம், இதுக்கு சப்த சாஸ்திரம் சப்தானுசாசனம்னு பேரு. நவ வியாகரணங்கள் இருக்கு, ஐந்தர வியாகரணம், எத்தனையோ வியாகரணங்கள் இருக்கு. இதுல பாணினிய வியாகரணம் தான் ரொம்ப பிரசித்தமானது, அததான் இந்த காலத்துல இருக்கிறவெல்லாம் உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த காலத்துல பரகாலம் இடத்துல ஒரு சபை நடந்துதான், சபை நடக்கும் பொழுது இப்ப இருக்கிற சுவாமிக்கு மின் சுவாமிக்கு மின் சுவாமிக்கு மின் சுவாமி அபிநவ ரங்கநாத சுவாமின்னு பெரிய மகான், நிறைய கிரந்தங்கள் அனுகிரகிச்சிருக்க, அப்படிப்பட்ட அவருடைய சிஷ்யால் தான் பொத்திமங்கலம் சுவாமி இந்த தத்துவ தகலாத்துக்கு வியாக்கியானம் பண்ணவர், சர்வங்கஷான்னு அந்த சுவாமி, அண்ணாதுர் வரதாச்சாரிய சுவாமி, அது மாதிரி சரகூர் வரதாச்சாரிய சுவாமின்னு வரதத்ரயம்னு சொல்லுவார், அது மாதிரி ஆத்மக்கூர் தீக்ஷாச்சாரிய சுவாமி, பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் அவெல்லாம் எழுந்துள்ள இருக்கிற சமயத்துல சுவாமி சபை நடத்துற, அது பெரிய சபை பண்டித சபை. அதுல யாரோ ஏதோ சொல்லும் பொழுது இந்த சுவாமி என்ன பண்ணினாரா, ஏதோ கேட்டிருக்கார் பிரகாள சுவாமி, உடனே அங்கிருந்து வா யாரோ ஒத்த இது வியாகரண விஷயம் அப்படின்னு விட்டாலும் உடனே சுவாமிக்கு கோபம் வந்துருத்தான். நமக்கு வியாகரணம் தெரியாதோ, பாணினிய வியாகரணம் மட்டுமே தெரியுமோ, நான் ஐந்திர வியாகரணம் சொல்லட்டுமோ? அவ அந்த பக்கத்து பாஷையில பேசுவா தமிழ், அவ அத மாதிரி கேட்டாராம், ஐந்திர வியாகரணம் நான் சொல்லட்டுமோ அப்படின்லாம். அந்த மாதிரி இது வந்து வியாகரண சாஸ்திரம்ன்றது ரொம்ப வசந்தது. வசந்த வியாகரண சாஸ்திரத்துல பாண்டிய வியாகரணம் ரொம்ப வசந்தது. நவ வியாகரணம் வந்தாலும் வியாகரணம் பாண்டிய சாஸ்திரத்தை எல்லாரும் அங்கீகரிக்கிறோம். அதனாலதான் நவவியாகரண பண்டிதன் அப்படின்னு சொல்லிட்டு அனுமானுக்கு சொல்லின் செல்வர் அனுமானுக்கு பேரு. அந்த மாதிரி உகந்த வியாகரணத்தை தெரிஞ்சவா. இதுல பாணினி பகவான் ரொம்ப அற்புதமான வியாகரண சாஸ்திரத்தை நமக்கு கொடுத்திருக்காரு. அவர் எழுதினதுக்கு அஷ்டாத்யாயி அப்படின்னு பேரு. அவர் என்ன பண்றிருக்காருனாக்க திக் தேச காலேஷ்வஸ்தாதி அப்படின்னு சொல்லிட்டார். திக்கு தேசம் காலம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அவர் காலத்திலையும் எடுத்திருக்க, திக்கையும் எடுத்திருக்க, தேசையும் எடுத்திருக்க, தேசத்தையும். அத மாதிரி திக் சம்கே சஞ்ஞாயாம் அப்படின்னு ஒரு சூத்திரம் தான் இருக்கு. திக்கு சம்யா இதெல்லாம் சங்கியா எண்ணிக்கை இதெல்லாம் சம்யில வரும், பேர்ல வரும்னா சொல்றேன். இப்போ இந்த பாணினி பகவானே திக்குன்னு எடுத்திருக்காரு. இது வந்து நீங்க விஷ்ணு புராணத்தை சொல்றீங்க, நாங்க சொல்றது வேதாங்கம். வேதாங்கத்துல பிரதானமானது வியாகரணம்ன்றது ஒரு அங்கம். அந்த வியாகரண அங்கத்துல வியாகரணமாகிற அங்கத்துல பாணினி பகவான் சாதிக்கிறது. பகவத் சப்தம் இருக்கதே எம்பரமான மகா வியாகரணர், அவர் சிவாஷ்யத்துல பாணினிய சொல்லும் பொழுது பகவான் பாணினிஹி அப்படின்னு சாதிக்கிறார். இந்த பகவத் சப்தம் யாருக்கெல்லாம் போடுவான்னாக்க பெருமாளுக்கு போடுவா. பெருமாளுக்கு பகவத் சப்தம் அதான் நிர்வாதிகமா இருக்குது. அந்த மாதிரி சூத்திரக்காரர் பாஷ்யக்காரர் இவாளுக்கெல்லாம் பகவத் சப்தத்தை பிரயோகம் பண்ணி கௌரவமா சொல்லுவா. இப்போ பாணினிங்கிறவர் நமக்கு சூத்திரக்காரர் கிடையாது, நமக்கு வியாசர் தான், பாதராயணர் தான், அவரை தான் சூத்திரக்காரன் சொல்லி பகவான் சொல்லணும். ஆனால் எப்பெருமானால் பாணினி பகவான பகவான் பாணினிஹி அப்படின்னு சாதிக்கிறார். அதனால பாணினி பகவான் இத மாதிரி சொல்றிருக்க, இவர் சொன்னது திக் தேச அப்படின்னு சொல்றாரு. திக்ஷத்தத்தை அவர் பிரயோகம் பண்றிருக்காரு. திக்ஷத்தத்தை பிரயோகம் பண்றதுனால இந்த திக்குன்றது ஒரு தப்பம் இருக்கவே தான் அவர் பண்றிருக்க, இல்லாத போனா அவர் எப்படி பண்ணுவார்? அதனால அதுவும் வேதாங்கம் இந்த இது சொல்லும் பொழுது வித்யாஸ்தானங்கள் பதினாலுன்னு சொல்றோம், நாலு வேதம், அதே மாதிரி ஆறு அங்கங்கள், தர்மசாஸ்திரம், புராணம், நியாயம், மீமாம்சா இப்படின்னு பதினாலு வித்யாஸ்தானங்கள் சொல்றோம். அதுல முதல்ல நாலு வேதங்கள் வந்துருக்கும், அதன் பிறகு ஆறு அங்கங்கள் வந்துருக்கு, அதுக்கப்புறம்தான் புராணம் இருக்கு, நியாயம் இருக்கு, மீமாம்சா இருக்கு, தர்மசாஸ்திரம் இருக்கு. இந்த புராணத்துல புராணம் முதலானவைகள்லாம் அடங்கிடும். அத மாதிரி தர்மசாஸ்திரங்கள்ல ஸ்மிருதிகள்லாம் அடங்கிடும், நியாயசாஸ்திரம், அதுக்கப்புறம் மீமாம்சா சாஸ்திரம். எப்படி தனித்தனியா அவ்வளவு அழகா சொல்லும் பொழுது வேதாங்கங்களை வேதத்துக்கு அப்புறம் சொல்லிட்டு போயிட்டா சாஸ்திரக்காரர். அந்த வேதாங்கத்துல புராணம்ன்றது முக்கியமா, வியாகரணம்ன்றது முக்கியமானது வேதாங்கத்துல. அந்த வியாகரண சாஸ்திரத்துல பாண்டி சொன்னது திக்கு அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. அப்படி இருக்கும் பொழுது அந்த திக்கை வந்து ஒதுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதனால திக்குன்னு ஒரு தத்தம் இருக்கு அப்படின்னு ஆக்ஷேபம் பண்ணினாக்க அதற்கு பதில் சொல்றாரு சுவாமி, அது தப்பு. வியாகரணம் வந்து எதை சொல்ல வந்தது தெரியுமா? வியாகரணம் சொல்ல வந்து சப்த சாஸ்திரத்தை சொல்ல வந்தது. சப்த சாஸ்திரம் அப்படின்னா இந்த சப்தம் சரியானதா, இந்த சப்தம் சரியில்லையா, அந்த மாதிரி விசாரம் பண்றதுக்கு தான் வியாகரண சாஸ்திரம் வந்தது. வியாகரண சாஸ்திரத்தினுடைய பிரயோஜனம் என்னன்னாக்க, சாதுத்வம் அசாதுத்வம் சொல்றது, இது சாதுவான சப்தம் சரியான சப்தம், இது சரியில்லாத சப்தம் அப்படின்னு சொல்றதுக்கோசரம் தான் வியாகரணம் வந்ததே தவிர்த்து இதுக்கோசரம் வரல. தத்துவங்களை சொல்றதுக்கு அது வரவே இல்லை. சொல்ற ஏக சப்தஹ சம்யக் ஞாதஹ சுஷ்டு பிரேப்தஹ சொர்க்கே லோகே காமது பவதி அப்படின்னு சொல்ற அவள் வியாகரணம் சொல்ற ஒரு சப்தம், அது நன்றாக அறியப்பட்ட சப்தம். அத மாதிரி அதை சுஷ்டு பிரயுக்த அழகா நம்ம பிரயோகம் பண்ணணும். எனக்கு கௌஹு அப்படின்னு எனக்கு தெரியும், தெரிஞ்சா கூட நான் கௌஹுன்றது காவு அப்படின்னு காவி கா அப்படின்னா ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கோங்கோ, அது தவறா பிரயோகம் பண்றேன். அழகான சப்தம், அதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொண்டு நன்றாக உச்சாரணம் பண்ண வேண்டும். அப்படி பண்ணினாக்க அவனுக்கு அந்த யாருன்ற மாதிரி தெரிஞ்சுண்டு சப்த பிரயோகம் பண்றானோ அவனுக்கு சொர்க்கத்துல இந்த லோகத்துல சொர்க்கத்துலன்னா இது கல்பவருஷம் மாதிரி நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கும். அது இதெல்லாம் தான் வியாகரண சாஸ்திரம் சொல்றதே தவிர்த்து தத்துவங்களை சொல்றதுக்கோசரம் வியாகரண சாஸ்திரம் வரவே இல்லை. தத்துவங்களை சொன்ன வந்ததுன்னா அதை நீ சொல்லணும், தத்துவங்களை சொல்ல வரலையா, அதனால இது கிடையாது. அதுல எதுக்கு பிராமான்யம், வியாக்கரண சாஸ்திரத்துக்கு பிராமான்யம் எங்க என்னாக்க, சப்த சாஸ்திரம், இது இந்த சப்தம் இப்படி நிஷ்பத்தம் நிஷ்பண்ணமாகிறது, இந்த சப்தம் சாதுவான சப்தம், இந்த சப்தம் அசாதுவான சப்தம், இதெல்லாம் சொல்றதுக்கு தான் வியாக்கரண சாஸ்திரம் வந்திருக்கே தவிர்த்து மற்றபடி தத்துவங்களை சொல்ல வரலாது. ஏன்னா இதெல்லாம் வேதத்துக்கு உபகாரம் பண்ண வருது, வேதத்துக்கு உபகாரம் பண்ண வரச்ச வேதத்துல இருக்கக்கூடிய சப்தங்கள்லாம் எப்படி எப்படி சிந்திக்கிறதுன்னு சொல்லணும் முடியும். வேதத்துல சொன்னோம்னா லோகத்திலையும் சொல்லி தெரிஞ்சுக்கணும், எல்லாத்தையும் ஒன்னா வச்சுன்னு சொல்றதுக்கோசரம் வியாகரண சாஸ்திரம் உண்டு. அப்படிப்பட்ட சாஸ்திரத்தை நாம வந்து தத்துவங்களை சொல்ல வந்துதான் சொல்லக்கூடாது. அதனாலதான் பாருங்க, மனுஸ்மதியோ அல்லது யாக்கியமிக்க ஸ்மதியோ வேற ஸ்மதிகளோ அல்லது மீமாம்சா சாஸ்திரமோ நாங்க சப்தம் இப்படி சொல்லணும்னு சொன்னாங்க வியாகரண சேகர வச்சுப்பாங்க. ஒரு பெரிய எதிர்ச்சர சன்னியாசி அவர் என்ன பண்றாருனாக்க, இதுல வந்து மனப்பிள்ளையில தேங்கி நம்ம தோஞ்சோம் அவங்கள கூட்டம் இப்படி தெரிய பண்ண அப்படி தெரிய பண்ண சொல்லிருந்த உடனே அவர் கோபம் வந்துருக்கு, தடிக பண்ற காரியம் என்னுடையது, அதுல நாங்க எப்படி பண்றோமோ அப்படி நாங்க பண்ணிட்டு நீங்க வந்து சொந்த கிட்ட இப்படி இப்படி சேர்ந்து நான் சொன்னேன்னு நீங்க வந்துறீங்களா, எங்க காரியம் வேற உங்க காரியம் வேற, உங்க காரியத்தை நீங்க பாத்துக்கோங்க எங்க காரியத்தை நாங்க பாத்துக்கிறோம், எங்க பொறுப்புல ஒப்படைச்சிட்டீங்க அதை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னார் தடை பண்றவர். ஏன்னா அவாவுடைய சாஸ்திரத்துல அவாவா பிரவர்த்திக்கணும், அதனால மீமாம்சா சாஸ்திரமும் வேதாந்த சாஸ்திரமும் அது ஒவ்வொன்றும் அது அது விஷயத்தை சொல்லிட்டு போகும். அப்படி இருக்கிற அதனுடைய விஷயத்த இது தலையிடக்கூடாது. இந்த வியாக்கரண சாஸ்திரம், வியாகரண சாஸ்திரத்தை நாம தலையிட மாட்டோம். அதனாலதான் பாஷ்யகாரர் வந்து அங்கங்க ஏதாவது சப்த விஷயங்கள் இதெல்லாம் சொன்னது வியாகரண சாஸ்திரத்தை தான் பிரமாணமா எடுத்துட்டு வர்றார், அதுதான் உதாரிக்கிற சிந்திரமானார். ஆகையினால அந்த சாஸ்திரம் சப்தத்தை சொல்ல வந்து அது அதுலயே போகட்டும், அத வந்து தத்துவத்தை சொல்ல வந்துதான் வச்சுட்டு நீங்க சொல்ல வேண்டாம் அப்படி இருந்து உன சொல்லிட்டு பதில். உடனே அவன் மேல கேள்வி கேட்கிறா, இது தவறு நீங்க பேசுறது என்ன, சரி நீ வியாக்கரண சார்ந்து அப்படின்னு சொல்லி சொல்லிட்ட பொருள் என்ன பண்ணிட்டு சிருஷ்டிகளை சிருஷ்டியை பற்றி சொல்லிட்டு வரணும், சிருஷ்டியை பத்தி சொல்லிட்டு வரச்ச திசஸ்ரோத்ராசு அப்படின்னு சொல்லிடுவோம். இந்த திக்கெல்லாம் இருக்கே அது அந்த விராட் புருஷன் மகாபுருஷன் ஒருத்தர் இருக்கான் பரம புருஷன், அந்த புருஷன் அவனுடைய திருச்செவிகள், அந்த திருச்செவிகள் இருந்து இந்த திக்கள்லாம் புத்தியாச்சு அப்படின்னு சொல்லப்போத்ராது அப்படின்னு சொல்லுங்க. இது புருடபுருத்தம் வேதேக புருஷம் சூக்தம் அப்படின்னு சொல்றோம். புராணங்கள்லாம் அதுல எது வசந்ததுனாக விஷ்ணு புராணம், வேதத்துல வசந்த பாகம் எதுனாக புருட சுத்தம். இத மாதிரி ஸ்மிருதிகள்ல மானம் மனு மனு தர்மசாஸ்திரம் அப்படின்னு சொல்றோம். இத மாதிரி சொந்தத்தை விட்டு புராணன்றத நாம எல்லாரும் அங்கீகரிக்கிறது. அந்த விட்டு புராணமே அப்படின்னு சொல்லப்படுது. அதனால இந்திரமானுடைய திருச்செவியிலிருந்துதான் திக்குக்கு உற்பத்தி ஆச்சு. அதே மாதிரி திசஸ்தோத்திரம் அப்படின்னுட்டு லயம் கூட பிரளயம் இருக்குது. பிரளயம் ஆகச்ச இந்த கொஞ்சம் திக்கு அது எங்க போறதுனாக்க காதுல போய் சேர்றது, பெருமானுடைய காதுல போய் சேர்றது அப்படின்னு இருக்குது. அதனால நீ வந்து என்ன பண்ணிட்ட இப்போ சிருஷ்டி பிரகரணத்திலேயோ அல்லது பிரளய பிரகரணத்திலேயோ இந்த திக்கை பத்தி ஒண்ணுமே சொல்லலையே. ஒண்ணுமே சொல்லாததுனால இந்த திக்கு வந்து தனி தத்துவம் ஒண்ணு அப்படின்ட்டு நீ சொல்றிருக்க நம்ம சித்தாந்தத்துல. அதுக்கு இப்ப அவன் கேள்வி கேட்கிறான். இதே உபநிஷத்து தான் சொல்றிருக்கு. புருட சுத்தம் எல்லா வேதத்துக்கும் அந்தந்த ஸ்வரத்துல இருக்கும். அது அந்தந்த ஸ்வரத்துல இருக்கும். அதனால திசஸ்ரோத்ராதுன்னு சொல்லி அதே மாதிரி திசஸ்ரோத்ரம் திக்குகள்லாம் ஸ்ரோத்திரத்துல போய் நயத்தை அடையிறது, காது பெருமானுடைய காதுல போய் நயத்தை அடையிறதுன்னு சொல்லுது. இப்படி பாக்கியம்னா கொஞ்சம் இதுக்கெல்லாம் என்ன பத்தி சொல்லுவேன். அதனால சிருஷ்டி விஷயமும் இருக்கு, பழைய விஷயமும் இருக்கு திக்குக்கு. அதனால திருட்டு போட்டுமே. அதனால திக்கு தனி தத்துவம். நீ தான் சொன்ன சிருஷ்டி பிரகரணத்தையும் இல்ல, லய பிரகரணத்திலையும் இல்ல அப்படின்னு நீ சொன்ன. அதுக்கு நாங்க பதில் சொல்றோம். இதோ இருக்கு, சிருஷ்டி பிரகரணத்திலையும் இருக்கு, லய பிரகரணத்திலையும் இருக்குது. அதனால இது ஒத்துந்தான் ஆகணும். இவன் இல்லைன்னு நீ சொல்லக்கூடாது. அதனால இந்த திக்குன்னு ஒரு தத்துவம் இருக்கதான் இருக்குது அப்படின்னு அவன் கேள்வி கேட்கிறான். அதற்கு சுவாமி என்ன பதில் சொல்றாருனாக்க அது கூட அர்த்தாந்தரம் ஆஞ்சபரியம் தான். ஸ்பஷ்டமா இத மாதிரி அர்த்தம் கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னு சொன்னாக்க இத வந்து அங்கேயே ஒரு வாக்கியம் இருக்கு கூடதுலைய நாபியாபி அந்தரிக்ஷம் அப்படின்னு இருக்குது. பிரமாவுடைய நாபிக் கமலத்திலிருந்து அந்தரிக்ஷ லோகமானது உற்பத்தி ஆச்சு அப்படின்னு. இப்போ அந்தரிக்ஷ லோகத்துக்கு உற்பத்தின்னு சொன்னாக்கா அந்தரிக்ஷ லோகம்ன்றது தனி தத்துவமா நீ ஒத்துக்கிறியா? தனி தத்துவமும் ஒத்துக்கவே இல்லை அந்தரிக்ஷ லோகத்தை. ஆகாசம் தனி லோகம், தனி தத்துவம், வால் தனி தத்துவம், இவன் பிருத்திவின்னு சொல்ற முடிஞ்சோம். அந்த தத்துவத்துல இவைகள் அனைத்தும் அணைக்கப்படுவோம். ஜெகத்து ஜெகத் சர்வம் சரீரம் தே அப்படின்னு சொன்னாக்க இந்த பிரபஞ்சம் முழுக்க எம்பெருமானுக்கு சரீரம் சொல்லிடுறோம். அதுல இதுவும் அடங்கி விடுறது, இதுவும் அடங்கி விடுறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல அந்தரிக்ஷ லோகத்தை தனியா இருக்குதுன்னு எப்படி சொல்ல முடியும்? தனி லோகம்ன்றது கிடையாது. அந்தரிக்ஷ லோகம் தனி லோகம் கிடையாது. நீ ஒத்துண்டுதான் ஆகணும். யாருமே அந்தரிக்ஷ லோகத்தை தனியான லோகமாக யாரும் அங்கீகரிக்கவே இல்லை. யாரும் அங்கீகரிக்காததுனால இத வந்து அந்தரிக்ஷம் அப்படின்னு சொல்லிடுத்தோ. அதனால அந்தரிக்ஷ லோகம் கூட தனியா அதுக்கு உற்பத்தி ஒன்றையும் ஒதுப்பியா? அது கிடையாது. அப்படியான என்ன அர்த்தம் அப்போ சரி நாப்பியா ஆசிரியர் அந்தரிக்ஷம் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாக்க சித்தாந்தத்துல என்னன்னா இது வெஷ்டி திருட்டி விஷயம். வெஷ்டி திருஷ்டியில பல விஷயங்கள் உற்பத்தி ஆகுது. சமஷ்டி திருஷ்டிங்கிறது எஷ்டி திருஷ்டிங்கிறது ரெண்டு திருஷ்டி இருக்குன்னு சொல்றேன் ஏற்கனவே. இதெல்லாம் பன்னெண்டாவது ஸ்லோகம் சிதையா இருக்கு, அதுலயே சிதையா இருக்கு. அங்க என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா பஞ்சீகரண பிரக்கிரியைக்கு அப்புறம் வருதுன்றது வெஷ்டி திருஷ்டி. பஞ்சீகரண பிரக்கிரியைக்கு முன்பு வரும் சிருஷ்டி எல்லாம் சமஷ்டி திருஷ்டி அப்படின்னு நம்ம சொல்லிருப்போம். இத மாதிரி எட்டு திருஷ்டி சமஷ்டி திருஷ்டி அப்படின்றது இருக்கோ, அந்த வெஷ்டி திருஷ்டியில பல வகையான சிருஷ்டிகள் இருக்கு. அது அத்தனையும் தனித்தனி தத்துவமா ஒத்துக்கவே முடியாது. 14 லோகங்கள் 7-14 லோகங்கள் அப்படின்னு சொல்றோம். 7 மேல 7 அப்படின்னு சொல்றோம் லோகங்கள். இந்த 16 லோகங்கள் எல்லாம் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அது அத்தனையுமே இந்த மாதிரி எத்தனையோ அண்டங்கள் இருக்கு, பிரம்மாண்டங்கள் இருக்கு. நமக்கு தெரிஞ்சது இந்த பூமி ஒண்டிதான். அதனால எத்தனையோ பிரபஞ்சம் இந்த இதுல இருக்கு சிருஷ்டியில. அதுல ஒவ்வொன்னத்தையும் தனித்தனி தத்துவமா நம்ம ஒத்துக்கிறது இல்லையே. 8 சிருஷ்டியில இவைகள்லாம் இருக்கு, வெஷ்டி திருஷ்டியில இவைகள் இருக்குது. பிரதிவி அப்படின்னு ஒண்ணு சொல்றோம். இந்த பிரதிவின்றது சமஷ்டி திருஷ்டியில ஒரு தத்துவமா இருக்குது. வெஷ்டி திருஷ்டியில பந்தீகரண பிரக்கிரியை பண்ணி அதன் பிறகு வெட்டு திருஷ்டி உற்பத்தி ஆச்சு. அதுல பார்த்திவ பதார்த்தங்கள் அப்படின்னு சொல்றோம். பார்த்திவ பதார்த்தம்னா கடம் ஒரு பார்த்திவ பதார்த்தம், படம் ஒரு பார்த்திவ பதார்த்தம். இத மாதிரி எத்தனை பதார்த்தங்கள் எவ்வளவோ இருக்கு. நம்ம ஒவ்வொன்னத்தையும் நாம வந்து தனித்தனி பதார்த்தம் சொல்லுவோமா, எல்லாம் பிரதி பதார்த்தத்துல சேர்ந்ததுன்னு சொல்லிவிடும். அதனால இங்கேயும் அப்படிதான் வச்சுக்கணும். நாபியாசி அந்தரீக்ஷம் அப்படின்னு எட்டு திருஷ்டிய சொல்லும் பொழுது இதுல எத்தனையோ லோகங்கள் வருது. அதுல இந்த லோகமும் ஒரு லோகம். இது இந்த 14 லோகங்கள்ல இது ஒன்னா இருக்குது. ஓம் பூ, ஓம் புவஹ, ஓம் சுவஹ, ஓம் மகஹ, ஓம் தபஹ, ஓம் ஜனஹ, ஓம் சத்யம் அப்படின்னு 7 லோகம் சொல்றோம். பூலோகம் இந்த புவர் லோகம் சொல்றோம், அது அந்தரிக்ஷ லோகம் பேர். இதெல்லாம் பிரதி பதார்த்தத்துல அந்தர்கதம். அது கூட 8 திருப்தியில 8 பதார்த்தங்கள்ல, அது 8 பதார்த்தங்கள்ல இது ஒண்ணு அப்படின்னு தான் சொல்றோம். இவைகளும் ஒன்னா இருக்குன்னு சொல்றதுலதான் உத்தேசமே தவிர்த்து தனியா ஒரு லோகம் கிடையாது, அதாவது தனி பதார்த்தம் கிடையாது. அத மாதிரிதான் இங்கேயும், அதாவது திக்கு திசஸ்ரோத்ராது அப்படின்னு சொன்னாலும் சரி, திசஸ்ரோத்ரம் அப்படின்னு சொன்னாலும் சரி, எல்லாமே என்ன அர்த்தத்துல வரும் அப்படின்னு சொன்னாக்க எஷ்ட திருஷ்டியில இவைகள்லாம் இருக்கு. நாங்க ஏற்கனவே ஒரு வார்த்தை சொல்லிட்டோம், இது வந்து தனி தத்துவம் இல்ல, திக்கு இல்லையே நாங்க சொல்லலையே, திக்கு இல்லையே நாங்க சொல்லவே இல்லை, திக்குன்னு இருக்கு, அது தனி தத்துவமா சொல்லாது. ஆகாசத்திலேயே உட்பிரிவது அவ்வளவுதான் சொல்றோம். பின்னாடி புத்தி சரம் வர போகுது, புத்தி சரத்துல பிரமாணங்கள் எல்லாம் விசாரம் பண்ண போற பிரமாணங்கள் சார்வாகன் பிரத்யக்ஷம் உண்டிதான் பிரமாணம் அப்படின்னு சொல்ல போறான். அதே வைசேஷிகனும் பௌத்தனும் பிரத்யக்ஷம் அனுமானம் உண்டிதான் பிரமாணம் அப்படின்னு சொல்றான். நாமளும் ரிஜிஸ்டர் பேதிகளும் அத மாதிரி சாங்கியாலும் பிரத்யக்ஷம் அனுமானம் சாஸ்திரம் மூணுதான் பிரமாணம் இருக்கும். உபமானத்து தனியா ஒன்று சேர்த்துட்டு நையாயகன் 4 பிரமாணம் அப்படின்னு சொல்லுவான். பிராபாகரன் 5 பிரமாணம் சொல்லுவான். பாட்டமீமாசகன் 6 பிரமாணம் சொல்லுவான். இந்த மாதிரி சொல்லும் பொழுது எம்பெருமானால் எந்த பிரமாணமும் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் பிரதானமா 3 பிரமாணங்கள், அந்த 3 பிரமாணத்துக்குள்ள எல்லாமே அடங்கிடுறது, எல்லாமே அடங்கிடுறது அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிருக்கிற பாட்சகாரே சாதிக்க போற பிரத்யம் அனுமானம் சாஸ்திரம் மீதி பிரமாணம் இல்லைன்னு சொல்லல. என்ன இருக்கு எல்லாம் இந்த பிரமாணம் மூணு பிரமாணங்கள் உள்ள அடங்கி போடுறது. அத மாதிரிதான் திக்கு அப்படின்னு ஒரு தத்துவம். இந்த தத்துவம் தனி தத்துவம் இல்லை, அது எதுல அடங்கும், ஆகாசத்துல அடங்கியிருக்கும். அதுல ஒரு உட்பிரிவ மாதிரி இருக்கு. அதுதான் நாங்க சொல்றோம், இது வெஷ்டி திருஷ்டியில நம்ம லோக விவகாரத்துக்கு ஒருத்தரம் வச்சுக்கிறது. அதுதான் இந்த இடத்துல அந்த திசஸ்ரோத்திரம் திக்கெல்லாம் ஸ்ரோத்திரத்துலதான் போய் இதுவாகிறது, லயத்தை அடைகிறது அப்படின்னு சொல்றதும் இந்த வெஷ்டி திருஷ்டியில இதெல்லாம் மாறி மாறி வரும். அதெல்லாம் கூட சொல்றோம், முன்னாடியே சொல்றோம், 14வது ஸ்லோகமும் 13வது ஸ்லோகத்துலாம் சில இடத்துல அக்னியிலிருந்து ஜலம் வருதுன்னு வரும், சில சமயத்துல ஜலத்திலிருந்து அக்னி உற்பத்தி ஆகுதுன்னு வரும். இதெல்லாம் வெஷ்டி திருஷ்டியில வரும். வெஷ்டி திருஷ்டியில மாறி மாறி இருந்தாக்கா அது தோஷம் கிடையாது, வெற்றி விஷயமா தான் இருக்கு. அதனால இது வந்து தனி தத்துவம், தத்துவ பிரேரணை இங்க தெரிவிக்கப்படுகிறது அப்படின்றதெல்லாம் கிடையாது இந்த இடத்துல, அதெல்லாம் இங்க கிடையாது. அதனால இந்த இதுவே விரோதம். அதனால நீ சொல்ற வாக்கியங்களுக்கெல்லாம் ஆன்யபரியம், அந்யபரமா இருக்கு. அதுக்கு அர்த்தம்லாம் அந்யபரம் தான். அதனால அந்நதா சித்தமான விஷயங்கள், அந்நதா சித்தமான விஷயங்களை போய் இது தனி தத்துவம் தான் இது அப்படின்னு கல்பிக்க வேண்டாம். அதாவது பாஷ்யகாரருக்கோ சுவாமி தேசிகனுக்கோ சூத்திரகாரருக்கோ என்னத்துல உள்ளம்னாக்க கல்பனம் கூடாது, கல்பிச்சு எதையும் சொல்லாதீங்க. ஸ்ருதி சித்தமாக திருட்டி பிரகரணத்துல சொல்ல பண்ணோம், இங்க கூட இருக்கு விசஸ்ரோத்ராது அப்படின்னு இருக்குது. நம்ம வந்து வளர்ச்சியா சொல்றாங்கன்னு ஆசந்திர மனசோ ஜாதக சக்ஷோ சூரியோ அஜாயத அப்படின்லாம் சொல்றோம். இப்ப சக்ஷுல இருந்து சூரியன் உற்பத்தி ஆச்சு அப்படின்னு சொல்றோம். அத மாதிரி கண்ணுல இருந்து சக்ர சூரிய சந்திரமா மனசோ ஜாதக மனசுல இருந்து சந்திரன் உற்பத்தி ஆச்சுன்னு சொல்றோம். இப்ப நீ அத மாதிரி நீ ஒத்துண்டியானா என்ன ஆகும் தெரியுமா, உபாதான காரணம் எதுன்னு சொல்லிப்போம். உபாதான காரணம் சொன்ன முடியா, சந்திரன் வந்து மனசுல இருந்து உற்பத்தி ஆச்சு அப்படின்னாக்க மனசுதான் உபாதான காரணம் அப்படின்னு ஒத்துக்கணும். அத மாதிரி சூரியனுக்கு கண்ணுதான் உபாதான காரணம் அப்படின்னு ஒத்துக்கணும். நம்ம சித்தாந்தம் என்ன, சூரியன் சந்திரன் நட்சத்திரம் இவர்கள் அத்தனையுமே தேஜோ மகாபூதம் இருக்கு பாருங்கோ, அக்னி மகாபூதம் அந்த பூதத்தினுடைய ஒரு உட்பிரிவு அப்படிதான் நாம சொன்ன அர்த்தம் பண்ணிட்டு போவோம். அதனால் லோகத்துல எது எது வெளிச்சத்தை உடையதோ அது அத்தனையோ தேஜோ மகாபூதத்தினுடைய அவயவங்கள், அதுவும் எஷ்டி திருஷ்டி. அதனால மனசு வந்து சந்திரனுக்கு உபாதான காரணம் சொல்ல முடியாது. அத மாதிரி இது இருக்கு பாருங்க, கண்ணு வந்து சூரியனுக்கு உபாதான காரணம் சொல்ல முடியாது. ஆனா புருடசூத்திரத்துல அது மாதிரி சொல்றக்கே அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம், அதுக்கு இந்த புருடசூத்திரம் எதுவா இருந்தாலும் எஷ்டி திருட்டி சொல்லும் பொழுது இத மாதிரி சொல்றது. அதெல்லாம் அபிமானி தேவதைகள் அது மாதிரிலாம் எத்தனையோ நம்ம சொல்லுன்னு போயிடுவோம், அதெல்லாம் முடிடும். அதனால எஷ்டி திருட்டியில சில விஷயங்கள் மாறி மாறி வரலாம். அதனால இந்த எஷ்டி திருட்டியை சொல்றதுக்கு தான் திசஸ்ரோத்ராது அப்படின்னு சொல்லிச்சு. அவன காதுக்கு திக்குக்கு உபாதானம் சொல்ல போறேன், அது வராதே. காது வந்து திக்குக்கெல்லாம் உபாதானம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆகையினால இந்த விஷயம் தவறானது. அதுக்கோசரம் இவ்வளவு தூரம் சாதிச்சு இந்த இதனால சாஸ்திரம் சமஷ்டி திருஷ்டி பிரகரணத்துல சமஷ்டி திருஷ்டி பிரகரணத்துல இந்த திக்க பத்தி ஒண்ணுமே சொல்லல. அதே சமஷ்டி திருஷ்டி தான் கடைசியில லயம், அதாவது இந்த இப்ப நம்ம பாக்குறமே வெட்டு திருஷ்டி விஷயங்கள் அதெல்லாம் லயத்தை அடைஞ்சி அதன் பிறகு சமஷ்டி திருஷ்டி விஷயங்கள்லாம் லயத்தை அடையும். அதுலயும் திக்க பத்தி சொல்லவே இல்லை. இதெல்லாம் வெட்டு திருஷ்டி விஷயமா தான் இங்க சொல்றீங்க, அதுல இல்லை. அதே மாதிரி வியாகரண விஷயம் கேட்டா பாருன்னு சொன்னேன்னு அதுக்கும் சமாதானம் சொல்லிட்டோம். அதெல்லாம் சப்தத்தை சொல்ல வரல, சப்தத்தை சொல்ல வந்தது. சப்தத்தை சொல்ல வந்த விஷயத்துல இது எதுவுமே தத்துவத்தை சொல்லாது, அந்த சப்தத்தோட வந்துச்சுக்கணும். அதனால அதுல போயிடணும். அதே மாதிரி இந்த திசை புருஷதுஷ்டம் சொன்னது சொன்னாக்க இது கெட்டு திருட்டிய விஷயமா இருக்கு. அதனால இதுக்கும் இந்த இதுவே சமாதானம், ஒரே சமாதானம் தான் அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்ப இந்த ஸ்லோகத்தை தெரிச்சு அதனுடைய அர்த்தத்தை பார்க்கலாம். சங்கியானம் தத்துவ பங்கௌ குவசிதபி ந திசஹ காலபத்வா ந பேதஹ கண்டோக்தஹ வியாக்ரியாதி வ்யவஹரணமபி ஹ்யன்யதைவோபபன்னம் ஸ்ரோத்ரா முக்தஸ்து லோக ப்ரபுதிவத் உதயஹ சிருஷ்டி பிரகரணத்துல அல்லது லய பிரகரணத்திலையும் கொச்சிதப்பி எங்கேயுமே திசாக திக்குகள் இருக்கே அவைகளுக்கு சங்கியானம், சங்கியானம்னா எண்ணிக்கை கணனம், அதாவது கணக்கிடப்படுகிறது. இந்த சிருஷ்டி பிரகரணத்துல எங்கேயுமே கணனம் இல்லை, எண்ணிக்கை அதாவது கணக்கு போடவே இல்லை, கணக்கிடப்படவே இல்லை. கணனம் என்ன? அத மாதிரி காலவத்வா பேதாக கண்டோக்த காலத்தை மாதிரி வேதா கண்டோக்த காலம் எங்க இருக்கு? உஷ்ணபுராணத்தில் இருக்குன்னு சொன்னோம். ரூபாந்தரம் பேசிக்கிறது பாண்டிராத்திர ஆகவங்கள்லாம் எடுத்துட்டு நிறைய தத்துவத்திரியாரத்தான் பிரார்த்திச்சிருக்க. அதனால ரூபாந்தரம் தத்ஜகாலசம்யம் அப்படின்ட்டு உஷ்ணபுராணத்தில் இருக்கு. அந்த மாதிரி எங்கேயாவது காலத்துக்கு மாதிரி திக்கு இருக்கே அதனுடைய பேதம் எங்கேயுமே ஸ்பஷ்டமா நோக்கினா கண்டோக்தக ஸ்பஷ்டமா சொல்லலையே. எங்கேயாவது சொன்னா பரவாயில்ல, எங்கேயுமே சொல்லல. உடனே அவாவது கேட்கிறா அது எப்படி நீ இல்லைன்னு சொல்ல முடியும்? வானணி பகவான் வேதாங்க மூர்த்தன்யமா இருக்கக்கூடிய வியாகரணத்துல சொல்ற திக் தேச காலேஷ்மஸ்தாதி அப்படின்னு திக் தேச காலேஷுன்னு எடுத்திருக்கார். திக்கு காலம் தேசம் அப்படின்னா சொல்லிருக்கார். அதனால அங்க இருக்குது வியாக்ரியாதி வியவஹிரபி வியாக்ரியா, வியாக்ரியான்னா வியாகரண சாஸ்திரம். நம்ம இந்த வியாகரண சாஸ்திரத்துல வியவஹிரதி வியவஹாரம் வழக்கு திக்குன்ற வியவஹாரம் இருக்கே அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவ அப்படின்னா அந்யதைவ வியாகரண சாஸ்திரம். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? சப்த சாஸ்திரம்னே பேர், பத சாஸ்திரம். அவளை பத்தி சொல்லச்ச இது சாப்திகாலாக பஷகர் சாய்க்கிறார். சாமானியன் என்னது அப்படின்னு சொல்லச்ச விண்ண பிரவர்த்தான அம்யாக பின்னர் தேவத்தை சாமானியரன் நிம்மதி சாப்திகாக அப்படின்னு சாதிக்கிறார். சாப்திகாக சப்த சாஸ்திர வல்லுநர்கள் வியாகரண சாஸ்திரக்காரால சொல்லும் பொழுது சாப்திகாக அப்படின்னு சாதிக்கிற. அதனால சப்த சாஸ்திரம் தான் அவாழ்ந்து, அவாழ்ந்து அர்த்த சாஸ்திரம் இல்ல. சப்தத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்றதுக்கு அவா வரல. சப்தத்துக்கு அவ வந்து வாசகம் எதுன்னு சொல்ல வந்தா, வாக்கியம் எதுன்னு நாமதம் சொல்லணும், சப்தத்தை சொல்லணும்னா இந்த சப்தத்துக்கு இது அர்த்தம் அப்படின்னு சொல்றதுக்கு நாம வந்தோம். ஆனால் அந்த சப்தம் எப்படி வந்தது அப்படின்னு சொல்றதுக்கு தான் அவா வந்தா. அதனால அந்த விவகாரம் கூட அந்நிய செய்வேன். வியாகரணமானது சப்த சாஸ்திரமானது. அதனால இந்த இந்த அர்த்தம் இது அதிரிக்தமா அனதிரிக்தமா, திக்குன்றது இது வேற ஒரு தத்துவமா அல்லது இன்னொரு தத்துவத்திலேயே அந்தர்கதமா ஒத்துரிவா இருக்கா அப்படிங்கறதெல்லாம் சொல்றதுக்கு அது பிரமாணம் இல்லையே. ஜாகரண சாஸ்திரம் பிரமாணம் இல்ல. அந்த மாதிரி நிர்வாகம் பண்ணாலே போறோம், அதுவே உபபன்னம், அதுவே பொருத்தமா இருக்கு. அதனால நீ வந்து தனி சாஸ்திரம், இது வியாகரணம் தனியான சாஸ்திரம், அந்த வியாகரண சாஸ்திரமானது இத மாதிரி சொல்லிடுத்து திக்க சொல்றது அப்படின்னு நீ சொல்ல வேண்டாம். அது சொன்னாங்க அது நாங்க நிர்வாகம் இப்படி நாங்க சொல்லிடுறோம், அதனால அது இல்ல. சரி, இத நீ சொல்லிட்ட, நீ வேதத்துல தானே இல்ல என்ன, ஏன்னா வேதத்தை காமிக்கிறேன். திசஸ்ரோத்ராத்துன்னு இருக்குது, திசஸ்ரோத்ரம் லயம், திக்கெல்லாம் ஸ்ரோத்ரத்தை அடைகின்றன, திக்கெல்லாம் ஸ்ரோத்ரத்திலிருந்து உற்பத்தி ஆகின, திசஸ்ரோத்ராத், ஸ்ரோத்ராத்துன்னு சொன்னதுனால இங்க உற்பத்தி, ஸ்ரோத்ரத்திலிருந்து காதிலிருந்து அந்த எம்பரமாவனுடைய திருக்காதிலிருந்து இது உற்பத்தி ஆச்சு. அத மாதிரி திசஸ்ரோத்ரம் சொல்லிட்டு லய லய காலத்துல பெருமானுடைய இது வருது அப்படின்னு சொல்றமே, இத மாதிரிலாம் இருக்குது வேதத்திலேயே கண்டோக்தம் ஸ்பஷ்டமா சொல்றதே அப்படின்னு கேக்குறேன். ஸ்ரோத்ராத்து காதிலிருந்து எம்பெருமானுடைய ஸ்ரோத்திரத்திலிருந்து உக்தக, என்னது என்ன சொல்லப்பட்டது, தஸ்ய திக்தத்வஸ்ய உதயஸ்து, திக்தத்வத்தினுடைய உதயமானது திசஸ்ரோத்ராது இது கச்சிதாக அப்படின்னு சொல்லப்பட்டதாச்சே, அதனால ஒத்துந்தான் ஆகணும். அதனால திக்குக்கு உற்பத்தி இருக்கு, தனி தத்துவம் தான் அது அப்படின்னு சொன்னா, அத மாதிரி தத்ர ஸ்ரோத்ரே திசஸ்ரோத்ரம், திசஸ்ரோத்ரம் அங்க காதலியே லயம், திக் தத்துவ அப்பயோகா, அப்பயம்னாக்க லயம்னு அர்த்தம் பிரளயம், அது லயத்தை அடைகிறது, திக்கிலிருந்து திக்குக்கு காதலிருந்து உற்பத்தி, காதலேயே லயம் அப்படின்னு சொல்றதே, அதற்கு நீ என்ன பதில் சொல்லுவே அப்படின்னு கேட்ட, லோக பிரபதிபத், லோகம் முதலானவைகள் மாதிரி வச்சுக்கணும், அந்தரிக்ஷம் அப்படின்னு அதே பொருள் தான் சொல்றது. அப்போ அந்தரிக்ஷ லோகமானது எம்பிரமானுடைய நாபிக் கவனத்திலிருந்து உற்பத்தி ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க, அது எஷ்டி திருஷ்டி, எட்டு திருஷ்டின்னா அதுக்கு அர்த்தம். அந்த மாதிரி இங்கேயும் ஸ்ரோத்ரம், அதிலிருந்து இந்த திக்கு உற்பத்தி ஆச்சுன்னு சொன்னாக்க அது எட்டு திருஷ்டி விஷயம். எட்டு திருஷ்டியில நிறைய பதார்த்தங்கள் உற்பத்தி ஆகுது, மண்ணிலிருந்து கடம் வந்தா உற்பத்தி ஆச்சு, கடத்திலிருந்து கபாலம், கபாலத்திலிருந்து கபாலிகா, கபாலிகிலிருந்து திருப்பி மண்ணு, இதெல்லாம் ஒரே பார்த்திவ பதார்த்தத்தினுடைய உட்பிரிவுகள், அதெல்லாம் தனித்தனி தத்துவமா நம்ம சொல்ல மாட்டோமே, அதனால அந்த மாதிரி இருக்கு, அதற்கு எட்டு விஷயம். ஆக ஏதாவது இவ்வளவுதான் தத்துவபேதம், இவ்வளவுதான் தத்துவபேதமே, நாங்க சொல்ற தத்துவங்கள் 26 அச்சேதன தத்துவம், 26 சேதனத்துவம், 25 சேதன தத்துவம், 26 எம்பரமா, 27 ஒண்ணு ஒத்துக்கணும்னா கால தத்துவமா ஒத்துக்கணும், இதுலயே எல்லாம் அடங்கிடுறது. அதனால இதுதான் இருக்கு, அப்படி இருக்கிறது நீ சொல்ற மாதிரி தத்துவ பேதத்தை திக்குன்னு ஒரு தத்துவம் இருக்குது அப்படின்னு சொல்லி, திக்கானது அதிருப்த தத்துவம், அது வேறுபட்ட தத்துவம். அப்ப 26 27 போகும், 28 போகும், அப்படி போயிட்டே இருக்கணும், ஆனா அது வராது, என்ன கமயத்தி போதயத்தி, அது அத மாதிரி போதிக்காது அப்படின்றத இங்க சொல்றேன். என்ன போதயத்தி, அப்படின்னு நீ சொல்ற மாதிரி ஒத்துண்டா என்ன தெரியுமா, திக்கானது ஸ்ரோத்திரத்துல இருந்து உற்பத்தி ஆறுது அப்படின்னு சொன்னாக்க, அந்த திக்குக்கு ஸ்ரௌத்ரதாம், ஸ்ரௌத்ரதான்னாக்க உபாதான காரணம் சொல்லணும், உபாதான காரணத்துக்கு சொல்றியா நீ ஒத்துக்கிய, நானும் ஒத்துப்பனா, உபாதான காரணம் கிடையாது, என்ன ஆன்யபரியா அந்யபரத்துவம், அது எப்படின்னாக்க சந்திரமா மனசோ ஜாத்தக சக்கர சூரியோ ஜாயத்த, அப்புறம் வரிசையா வருது எது, முகாதிந்திராஜாயத எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க, தலைகளெல்லாம் வருது, இது அத்தனையும் கெஸ்ட் திருப்தி விஷயத்துல தான் வருது, இதெல்லாம் இது கிடையாது, உபாதான காரணம் கிடையாது. ஆன்ய பிரஜம், ஆன்ய பிரஜம்னாக்க அந்நியபரமா அர்த்தம் பண்ணிக்கணும். எந்த சப்தம் சொன்னாலும் அந்நியபரம் வேற அர்த்தமா எடுத்துக்கணும். விஷம் பும்ஷே அப்பா பிள்ளைய பார்த்து வீரர் விஷத்தை குடிப்போம் அப்படின்னு, விஷத்தை சாப்பிடுன்னு ஒரு அப்பா பிள்ளைய பார்த்து சொல்லுவேனா அப்படின்னு தூஷிக்கிற, நீ பண்ற காரியம் அது காட்டுல விஷத்தையே குடிச்சிடும் அப்படின்னு தூஷிக்கிறது. நிந்தையில தான் அதுக்கு அர்த்தமே தவிர்த்து விஷத்தை சாப்பிடுதுன்னு முக்கிய அர்த்தம் கிடையாது. அந்நியபரம் ஆபு பெயர் அப்படின்ற பாருங்க தமிழ்ல அந்த மாதிரி இது. அத மாதிரி வெட்டு திருப்தியில இந்த மாதிரி இருக்கும். மனசுல வந்து சந்திரமுகத்தை தியாகலாம், பிரம்மா இருக்க, பிரம்மாவுடைய மானசபுத்திராள் எத்தனை பேர் இருக்கா, மானசபுத்திராள் அத மாதிரி நிறைய பேர் உற்பத்தி ஆகுறா அப்படின்னா பிரம்மா உபாசான காரணம் சொல்லுதான்னு அதுக்கு அதெல்லாம் கிடையாது இல்லையோ. அதனால அந்த எட்டு திருட்டி கிரமத்துல இது சொல்றது. அதனால இவைகள்லாம் அந்யதா சித்தமான விஷயம், அந்யதா சித்தமான விஷயம். அந்யதா சித்தம்னா வேற மாதிரி அர்த்தம் சொல்லணும் அதுதான். அதனால திக்குன்றது அதிரிக்த பதார்த்தம் இல்லை, அதிரிக்த தத்துவம் இல்லை, இது ஆகாச தத்துவத்தினையே அடங்கி விடுறது அப்படின்ற இது பரியந்தம் ஆகாச தத்துவத்தை பத்தி விளக்கமாக விசாரம் பண்ணி எத்தனை பேர் கண்டனம், பௌத்த கண்டனம், சாங்கிய கண்டனம், வைசேடிக நைய்யாயிக கண்டனம் இதெல்லாம் சொல்லி இங்க முடிச்சிருக்கிறது. அதனால இந்த ஸ்லோகத்தை வியாக்ரியாதி வியவஹரணமபி ஹ்யன்யதைவோபபன்னம் ஸ்ரோத்ராஸ்து லோகப்ரபுதிவத் உதயஹ தஸ்ய தத்ராத்யயோகா நைதாவத் தத்வபேதம் கமயதி நது தத் ஸ்ரோத்ரதாம் ஆன்யபர்யாத். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அஸ்மத் குரு பரம்பராயை நமஹ. அடியேன்.